மனத்தாலும் வாயாலும் அன்புருகு பேரும் இனத்தாலே அல்லாது இறைந்தேன். மனத்தாலும் ஏதும் முறையிலேன் எந்தை சரவோபன் பாடல்கள் யாம் உடையப்பட்டு. எப்படி மதுரவியாழ்வார் அருள் செய்த தனியும் விசேஷம், ஏன்னா மதுரவியாழ்வாரே அருள் செய்தார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நாதமுனிகள் அருள் செய்த தனியனும் விசேஷம். ஏன்னா நாதமுனிகள் தான் ஆழ்வார்க்கு சாட்சாத்தாக திருவாரூரிலே யோகத்திலே வளர்ப்பட்டு நமக்கு கொடுக்கணும். அதனால அந்த தனியும் ரொம்ப விசேஷம். இந்த பாத்திரத்துல நாதமுனிகள் சொல்ற விஷயம், நம்மாழ்வாரை நான் சேமிக்கிறேன் அப்படின்னு இல்ல, நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்திகள் யார் இருக்காரோ அவரை எல்லாரும் நான் விசேஷம் செய்கிறேன், அந்த அளவு ஈடுபடுறேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மாழ்வாரை நாதமுனிகளுக்கு காட்டி கொடுத்ததே கூட மதுரையாளர் வம்சத்தில் வந்தவர்தான். மதுரையாளர் வம்சத்தில் வந்த பராமரிசாதர் அப்படின்னு ஒருத்தர் தான் இத்தனையும் சித்தாந்த உபதேசம் பண்ணி காட்டி கொடுத்தார். அதனால அவரை ஆழ்வாரை சேவிக்க முன்னாடி இவ்வாறு சேவிக்கணும். அந்த மாதிரி பறவைகள் காலத்துல கூட ஆழ்வார்கள் கேள்வியினோடு போடுறாரு, நீ கால்கள் என் தலையே அப்படின்னு உங்க கூட்டத்தில் எல்லாரோட கூட உங்களுடைய திருடிகள் நீங்க தலைமையில இருக்கணும்னு யாரை பிரார்த்திக்கிற ஆழ்வார். அந்த மாதிரியாக ஆழ்வாருடைய திருடி சம்பந்திகள் விசேஷம் அப்படிங்கறதுனால நாடுகளை வீடு மட்டும் பிரார்த்திக்கிற. இதுவும் ஆழ்வார் சொன்ன விஷயம் தான், ஆழ்வார் பல இடங்கள்ல தலை சொல்லி கொடுப்பது திருக்குறூர் சொன்னார், திருக்குறூர்னு ஆழ்வார் சொல்றாரு. ஆழ்வார் சொல்றார் தன்னை பற்றி சொல்லும்போது, நல்லார்களில் திருகூர் நகரம் திருமால் திருப்பேர் வந்தால் அடிக்கண்டி கூடிய மாறன் அப்படிங்கிறது. நான் குருகூர் நகரா, நான் யாருடைய வசனா திருமால் திருப்பேர் வந்தா எங்களுடைய திருநாமத்தை சொல்றா, யார் யாரோ அவருடைய திருவடியை கண்ணியால் மாலையால் கூடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் ஈடுபடுற விஷயம் இதெல்லாம். அதனால மனத்தாலும் வாயாலும், என்னுடைய மனசினாலையும் என்னுடைய வாயாலையும் மண்குருகூர் பேரும் இனத்தாரே அல்லாது என்றேன். திருக்குருகூர் நகரை ஆசிரியத்திருக்கிறவர்கள், அதாவது ஆழ்வாரை ஆசிரியத்திருக்கிறவர்கள் தவிர வேற யாரையும் என்னுடைய மனசால நினைக்க மாட்டேன், என்னுடைய வாக்கினால பேச மாட்டேன், சரீரத்தினால சொல்லல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனசாலேயே நினைக்க மாட்டேன்னு அப்புறம் சரீரத்தினாலும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. திருக்குருகூர் நகரை ஆசிரியத்திருப்பவர்கள், ஆழ்வாரை ஆசிரியத்திருப்பவர்கள் அவர்களை சேவிக்கிறேன் கூட சொல்லல, அவர்கள் அல்லாத மற்ற பேரை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா சொல்ற. அதனால இது இன்னும் திருடமா சொன்னதாக ஆச்சு. ஏன்னா அவரை சேவிக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த சமயத்தில் அவரை சேவிப்பார், இன்னும் எல்லாரும் உபயோகம் தான் வேற ஒருத்தர் சேவிப்பார், அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தோணும் சொல்லலாம் கிடையாது. ஆழ்வாரையும் ஆழ்வார் பக்தர்களையும் தவிர வேற யாரையும் மனசாரையும் வாழ்வாரையும் நான் சம்பந்தப்படுத்தவே மாட்டேன். மனத்தாரும் வாழ்வாரும் பண்புருகூர் பேரும் இனத்தாரை அந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அவர்களைத் தவிர இங்க மதுர்கை ஆழ்வாரை சொல்லுகிறார்கள் இலக்கணத்தை சாதிச்சிருக்கார். அதனால மதுர்கை ஆழ்வார் முதலானவர்களைத் தவிர வேற யாரையும் சேமிக்க மாட்டேன் அப்படின்னா சேமிக்க மாட்டேன் எந்த தைரியத்தில் நீர் சொல்லணும். ஏன்னா உபயோகம் வந்து அன்னொருத்தர் காலவே வேணுதானே வேணும் அப்படின்னா தனத்தாலும் ஏதும் குறைகிறேன், பைசாவினால எந்த குறையுமே கிடையாது. ஏதாவது பைசா வேணும்னாலும் இன்னொருத்தர் கிட்ட அர்த்த காமனாக தானே இன்னொருத்தர் கிட்ட போனோம், எனக்கு அர்த்த காமனே குறையவே கிடையாது, எனக்கு பைசாவினால எந்த குறவும் கிடையாது, தனத்தாலும் ஏதும் குறையிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அடுத்த ஒரு சந்தேகம் வரும், கோடீஸ்வரர் கூட இந்த வார்த்தை சொல்ல மாட்டான் தனத்தாலும் குறையுமா சொல்லிடு. ஏன்னா எப்பவுமே எல்லாருக்கும் பைசாவுடைய தேவைகள் இருக்கு, ஏழை என்றும் பணத்துக்கு ஏங்கிற பணக்காரனும் நான் இன்னும் ஏழை என்றாலும் தமிழ் ஒரு கவிதை இருக்கு. ஏழைதான் பணம் பண்ணணும், பணக்கார நான் இன்னும் ஏழை சொல்லிக்கிறான் போராதுன்னு சொல்லிடுறேன். அப்ப எந்த தைரியத்தில் நீ சொல்லு தனத்தாலும் குறைவில்லை அப்படின்னு எந்த தைரியத்தில் சொல்லுன்னா, என்னுடைய தனமும் உங்களுக்கு அஸ்து வைத்தாரும் தனம் சொன்ன மாதிரி என்னை சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று, அது நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் எனக்கு ஒரே பற்று, அதுதான் ஆசிரியம், அதுதான் உபாயம், அதுதான் உபேயம். இதைத் தவிர மற்ற தனமெல்லாம் தனமாவே அவன் நினைக்கிற யோக நித்தியம் அச்சு பதாமே உபரிப்பம் ராமனாக தனித்தனாய திருநாயகனே பகவத் ராமானுஜர் எல்லாத்தையுமே புல்லா மதிச்சாலும் எந்த ஐஸ்வர்யம் எது வந்தாலும் அதை புல்லாக நினைக்கிறார். சூழ்நிலை காரணம். ஏன் இவர் எந்த அடிப்படையில் எல்லாத்தையும் பிரசாத முடிஞ்சு பார்த்தா கூட ஏழு பார்க்க முடியாது. ஏன் எந்த அடிப்படையில் இவர் இருக்கா காரணம்னா கவிதை சொல்ல கட்டி வச்சிருக்காங்க. அதே அச்சர பராமர்ப இவ்வருப்ப வியாபாரம் அச்சகனுடைய பராமுஜம் அப்படின்னு ரெண்டு பெரிய சொல்ல கட்டி எப்படி நான் திருவடிக்கு அது கையில வச்சிருக்க கையில வச்சு அது பார்த்துட்டு இருப்பாரு மற்றவர் நிறைய ஐஸ்வர்யம் இருந்து பீரோட வச்சு அடிக்கடி பார்த்துட்டு அது ஒரு திருப்தி இல்லை. அப்ப அந்த மாதிரி இது கையில வச்சிருக்க மற்றவரையும் லட்சியம் பண்ணப்படும். அதனால திருநாயகமே அந்த மாதிரி எந்த சகோதரன் பாடங்கள் யாருடைய மற்ற எதிர்ப்பு ஒரே மனம் அதுதான் ஒரே உபாயம் அதுதான். அதனால எனக்கு தனத்துல எந்த பதிவும் இல்லை. நான் யாரையும் ஆசிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மாழ்வாருடைய திருமணிகளை ஆசிரியத்து வர வேண்டியதாரோ அடியார் அடியார் தம் அடியார் அடியார் நமக்கு அடியார் திருமணங்களே அப்படின்னு சொன்ன மாதிரி ஆழ்வாருடைய திருமணிகளை ஆசிரியத்தாரர்களே எனக்கு பற்று என்பதாக தன்னுடைய அந்த செழிப்பு சாதிக்கிறார் ஸ்ரீரங்காசன்.